శ్రీమాన్వేంకటనాథార్యకవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదారతి అస్మద్ గురు పరంపరాయై నమః. போன ஸ்லோகத்துல சொன்ன விஷயமே, அதாவது தமசுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த தமசுங்கிறது ஒரு திரவியம், அது பார்த்திவ பதார்த்தம், பிருத்திவியை சேர்ந்ததுதான் அப்படின்னு சாதிச்சுட்டோம். அதுல ஓரளவு இதுவும் சொல்லியிருக்கோம், பூர்வபக்ஷத்தையும் கண்டனம் பண்ணிருக்கோம். இப்போ இன்னும் சில விஷயங்களை அவ வைசேஷிகால் சொல்றோ அத இப்ப கண்டனம் பண்ண போற. இன்னும் அவ எப்படி எப்படிலாம் வாதம் பண்ற, அந்த வாதத்துக்கு எப்படி எப்படி கண்டனம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இப்ப சொல்ல போற இந்த அடுத்த ஸ்லோகத்தினால. அதாவது ஆலோகாபாவமே, வெளிச்சமின்மை அப்படிங்கிறது தான் தமசு, அதை காட்டிலும் தனியா ஒண்ணு கிடையாது. இது அபாவ ரூபமாத்தான் இருக்குது, பாவ ரூபம்ன்றது கிடையாது. பாவ ரூபம்னாக்க இதோ வஸ்து கடம் இருக்கு, கடம் இருக்கு, கடம் உடஞ்சி போயிடுத்து. அப்ப கடம் இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்லணும், கடத்தினுடைய அந்த உடஞ்சி போயிடுன்னா அதனுடைய பாகம்லாம் இருக்கு இல்லையா, கபாலம் இருக்கு இப்போ அப்படின்னு சொன்னாக்க இது எல்லாமே பாவ ரூபமாவே இருக்கும். அத மாதிரி இங்க வந்து நம்ம தமச வந்து பாவ பதார்த்தமா நாம சொல்றோம் இருக்கிற வஸ்துன்னுட்டு. ஆனால் அவ என்ன பண்றான்னாக்க அபாவ ரூபமா சொல்றார். யாரு, இந்த வைசேஷிக ஆலோகா பாவம், வெளிச்சத்தினுடைய இன்மை, வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இல்லைனாக்க அப்ப இருட்டு வரும். நேற்று கூட அதெல்லாம் நிரசனம் பண்ணினோம். இங்க விசேஷமா தார்க்கிக பட்சம்ன்றது நிரசிக்கப்படுறது எப்படி அப்படின்னாக்க, கருப்பா இருக்குது நம்ம சொல்றது இதுதான், கருப்பா இருக்கு அப்படின்னு எப்படி வரும் அது? ஏன்னா கருப்பா இருக்கிறது தமசு அப்படின்னு நாம சொல்றோம். அதுக்கு அவ என்ன சொல்றாங்க, கிடையாது அபாவ ரூபம் தான் நாங்க சொல்றோம். அபாவ ரூபமா இருக்குது வெளிச்சத்தினுடைய இல்லாமை, அதுதான் இந்த இடத்துல நாங்க சொல்றோம்னு அபா சொல்ற. அத சுவாமி என்ன கண்டனம் பண்ற, அபாவத்துக்கு நிறம் உண்டான்னு கேக்குற சுவாமி. அபாவத்துக்கு நிறம் உண்டா? இப்போ கடம் இருக்குன்னு சொன்னான், கடம் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கு, கடம் சோப்பா இருக்குது, கருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னான், கடம் போயிடுச்சு, அதனால கடவு நாஸ்தி, இப்ப கடம் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்ப கடவு நாஸ்தின்னு சொன்னா என்ன அர்த்தம், அப்ப சோப்பா இருக்கிறது கருப்பா இருக்கிறதே கிடையாது, கடமே பதார்த்தமே போயிடுச்சு, கடம் கடங்கிற பதார்த்தமே போயிடுச்சுன்னாக்க அப்போ அங்க என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை, அதுல போய் நிறம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனா நம்ம லோகத்துல என்ன சொல்றோம், இருட்டு இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால ஒரு அபாவ பதார்த்தம்னு வைசேஷிகன் சொன்னாக்க சாத்திகன், அந்த அபாவத்துக்கு கருமைன்றது நிறம் கிடையாது, ஆனால் இங்க நிறம் இருக்கு, நிறம் இங்க இருக்குது பாக்குறோம், கருமை பாக்குறோம். கருமை பார்க்கச்சே நீ வந்து அபாவ பதார்த்தம்னு சொன்னாக்க அந்த அபாவ பதார்த்தத்துக்கு நிறமே இருக்காது, ஆனா நிறம் இருக்கே, அதனாலயே இதை பாவரூபமா தானே ஒத்துக்கணும். அதனால தமசுன்றது தனியா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அவ அதுக்கு என்ன சொல்றான்னா, ஒரு வெளிச்சம் இன்மை, வெளிச்சம் இன்மை அதுதான் இது தமசு, அதுதான் எங்க சித்தாந்தம். அப்போ அந்த வெளிச்சமின்மைன்றதுதான் இருட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், வெளிச்சத்தினுடைய எதிர்த்தட்டு அப்படின்னு அர்த்தம், வெளிச்சத்தினுடைய எதிர்த்தட்டு அப்படின்னு தானே அர்த்தம். அதனால இந்த வெளிச்சமின்மையே நம்ம பாக்குறோம், வெளிச்சமின்மையே நம்ம பாக்குறோம். அந்த வெளிச்சமின்மைய பாக்குறதுனால அப்ப கருப்புன்றது தெரியறது, அவ்வளவுதான். கருப்புன்றது தெரியுது, உண்மையிலேயே அங்க வெளிச்சமின்மை உண்டிதான் இருக்கு, ஆனால் அதுல கருப்புன்றது ஒண்ணு தெரியுது. அதுக்கு என்ன சொல்ற, நீ வெளிச்சமின்மைன்னு பாக்குற மொழியோ, வெளிச்சமின்மை பார்க்கும் பொழுது வெளிச்சமின்மைன்னு உனக்கு அங்க தெரியுறதா? அந்த தர்மம் நமக்கு தெரியறது இல்ல. பொதுவா என்ன அர்த்தம், வெளிச்சம் இல்லை அவ்வளவுதான், வெளிச்சம் இல்லை அப்படிங்கிறது அந்த தெரியறதை தவிர்த்து வெளிச்சமின்மை ஆகிற ஒரு தர்மம் அப்படின்னு நமக்கு தோன்றது இல்ல. அத மாதிரிதான் கருமையும் அங்க இருக்காதுதான் அது. அதனால வெளிச்சத்துல இல்ல அவ்வளவுதான், அப்ப கருமைன்றது ஞாபகம் வருது. அது அத நீங்க வந்து நீலம் தமகா இது கருப்பா இருக்குது அப்படின்னு பிரயோகம் பண்றீங்க. வெளிச்சம் உண்டிதான் அங்க இல்ல, அது உண்டிதான் நமக்கு தெரியறது, அதுல கூட தர்மம்லாம் நமக்கு தெரியல. அதே மாதிரி கருமை வெளிச்சமின்மை அது கருமையா இருக்கு அப்படின்றது கூட நமக்கு இத மாதிரிதான், அது நம்மளுடைய மனோபாவம், அது உண்மையிலேயே அது மாதிரி இல்ல அப்படின்னு தான் தெரியறது அது. அதனால நீங்க ஆலோகாபாவம் தான் தமசு நாங்க சொல்றதையே ஒத்துக்கோங்கோ அப்படிங்கிறா வைத்தியசிகா. அவ வந்து என்ன சொல்றாக்க, அதுக்கு நாம ஒரு இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும் அதுக்கு. சரி இப்படி நீ சொல்ற கேள்வியா, சரி நீ இருமை இருட்டு இருக்குது அது கருமைன்றதே கல்பிதம் அப்படின்னா சொல்ற. பொதுவா அபாவ பதார்த்தம்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை இன்மை அப்படின்னு சொல்லுவோம். கடோ அஸ்தி கடகா அஸ்தின்னு சொன்னோம், அப்ப கடகா இருக்குன்னு வருது. இப்போ கடத்தினுடைய அபாவம்னு சொன்னாலும் நினைச்சுக்கோங்க, அப்ப நாம என்ன சொல்லுவோம், கடோ நாஸ்தி அப்படின்னுட்டு நஞ்சு இருக்கு பாருங்க, ந அப்படின்றது இன்மை இல்லைங்கிறத சொல்லக்கூடியது நோ அப்படின்னு சொல்ற மாதிரியோ சம்சதியே நோன்னு உண்டு, அதனால ந அப்படின்னு சொல்லணும். இந்த நஞ்சு சேர்ந்து இருக்கணும், நஞ்சு சேர்ந்து இருக்குதான லோகத்துல அபாவம்னு சொல்றோம். கடாபாவகா கடவ நாஸ்தி, பாவகன்னு இருக்கு, அபாவகான பவதீதி ந அபாவக, அபாவகன்னு சொல்லணும், ந இல்லை நேன்றது சேர்ந்ததுனால அபாவம்னு மாறிடுச்சு. அதனால நஞ்சு சேர்ந்தாலும் சொல்லணும். ஆனா இங்க நாலோக்கா பாவா ஆலோக்கா பாவகா நாலோக்கா அப்படின்னா வரலையே, தமசுன்னு தானே தெரியறது, நீளம் தமகா. இப்ப இங்க நஞ்சே இல்லையே, நஞ்சு இல்லாமலே அபாவம்ன்றது எப்படி இங்க வந்தது அப்படின்னு ஒண்ணு கேக்குறா. நஞ்சு இல்லாமலே அபாவம்ன்றது எப்படி வந்தது, அது இல்லையே இங்க அப்படின்னு கேட்டாக்கா, அவாதுக்கு என்ன பதில் சொல்றான்னாக்கா, சில இடங்கள்ல அந்த நஞ்சு இருக்கு, நீங்க சொல்றது சரிதான், அபாவம்னா நஞ்சோட சேர்ந்துதான் அபாவம்ங்கிறது வரும், அத நாங்க அங்கீகரிக்கிறோம். ஆனா எல்லா இடத்துலயுமே அப்படி இல்லை, பாசிட்டிவ்ல கூட அபாவமா இருக்கலாம், பாசிட்டிவ்ல கூட அபாவமா இருக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, சித்தாந்திகளை ஒரு விஷயம் ஒத்துட்டு இருக்கோம், என்ன ஒத்துட்டு இருக்கோம்னாக்கா, இந்த பிரபஞ்சத்துக்கு பிரளயம் உண்டு அப்படின்னு நாம சொல்றோம். பிரபஞ்சத்துக்கு பிரளயம் இருக்கலையோ, அந்த பிரளயம்னு ஒண்ணு சொல்றீங்கள, அப்ப என்ன அர்த்தம், அது பிரளயம்ன்றது எதுவுமே இல்லாம இருக்கிறது தானே, எதுவுமே இல்லை எல்லாம் நாசத்தை அடைஞ்சிடுறது, அந்த சமயத்துலதான் பிரளயம்னு ஒண்ணு சொல்றோம், எல்லாமே நாசத்தை அடைஞ்சிடுறது அததான் பிரளயம்னு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆனா அந்த இடத்துல வார்த்தை என்ன, பிரளயம் தான் சொல்றோம், நாஸ்தி அப்படின்னா ஒரு வார்த்தை இல்ல, பிரளய தசை அந்த மாதிரி சிருஷ்டி தசை இப்படிதான் சொல்றோம். அப்ப பிரளயம் தான் வாக்கியம் சொல்றோம், அங்க நஞ்சு சேர்த்து சொல்றது இல்லையே நாம. அதனால லோகத்துல அபாவம் நஞ்சு இல்லாம கூட, நஞ்சே இல்லாம ந அப்படிங்கறது இல்லாம பிரளயம்ன்ற இடத்துல நம்ம பதார்த்தமா நம்ம தெரிஞ்சுக்கணுமே, அபாவ பதார்த்தம் கூட நஞ்சு இல்லாம நமக்கு தெரியறது, அந்த மாதிரி இங்க இருந்துட்டு போட்டுமே, ஆலோகாபாவம் ஆலோகாபாவம் அப்படின்றத தமகான்னு சொல்றோம். அதனால என்ன வந்துருக்கு தோஷம், நீங்களும் ஒத்துக்கணும், பிரளயன்ற இடத்த நீங்களும் ஒத்துக்கணும், அந்த மாதிரி இங்கே இருக்கு. அதனால தோஷம் இல்லை அது, அதனால அது இருக்கட்டுமே அப்படின்னு அவா சொல்ற. அதனால என்ன இருந்ததுனாக்கா தமசுன்னு ஒண்ணு இருக்குது, அது கருப்பா இருக்குது அது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் அபாவம் தான், அது ஆலோகா பாவம் தான், அது வெளிச்சமின்மையே இத மாதிரி தெரியறது. இதை தவிர்த்து ஒரு பதார்த்தமா ஒத்துக்க வேண்டாம், அங்கீகரிக்கவே வேண்டாம் அப்படின்னு அவருடைய பட்சமா இருக்கு. அந்த சித்தாந்தத்தை அதாவது வைசேஷிகார் சொல்ற விஷயத்தை இப்ப கண்டனம் பண்ற. நீ வந்து என்ன சொன்ன, நாங்க ஏற்கனவே ஒன்னு சொல்லிட்டோம், அபாவத்துக்கு நிறம்ன்றதே கிடையாது, அபாவம்ன்றது நிறமே கிடையாது. அபாவத்துக்கு நிறமே கிடையாதுன்னாக்க அந்த எப்படி நீ வந்து உண்மையா கருமை கருமை இருக்குது கருப்பு இருக்குது அப்படின்னுட்டு எப்படி நீ சொல்லுவே? நீ என்னென்னவோ சொல்ற அதுக்கு பதில் என்ன, ஆலோகாபாவம் அதுதான் கருமையா நமக்கு தெரியறது அப்படின்னு நீ சொன்ன. நாங்க அதுக்கு என்ன சொன்னோம், கருமைன்னு தெரியல அதான் உண்மையாவே இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுக்கு நீ பதில் சொல்றியா? இப்ப நாங்க வந்து நேரமா சொல்றோம், ஆலோகா பாவம் நீ சொன்னா கூட அந்த கருமைன்றது ஒரு பதார்த்தத்துக்கு இருக்கு, அது ஒரு நிறமா இருக்கு, ஒரு குணமா இருக்கு அது அப்படின்னா நாங்க ஒத்துக்கிறோம். நீ என்ன சொல்லணும் தெரியுமா? இப்போ கருப்புங்கிறது ஏறிடப்படுகிறது, ஆரோபிக்கப்படுகிறது, இல்லாத ஒண்ணு இங்க ஏறிடப்படுகிறது அப்படின்னு நீ சொல்லணும். அதுக்கு ஏறிடப்பட்டதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கயிறு இருக்கு, கயிறத்தை பார்த்துட்டு அயம் சர்ப்பகா இது பாம்பு அப்படின்னு ஒரு ஞானம் வருது. இப்ப அயம் சர்ப்பகான்ற ஒரு ஞானம் வருது, அது ஆரோக்கிய ஞானம், ஏறிடப்பட்டது. அந்த ஏறிடப்பட்ட ஞானம் வந்ததுன்னா அது ஒருத்தன் வருவான், அவன் வந்து சொல்லுவான் நாயம் சர்ப்பகா ரஜுரேஷா அப்படின்னு பாதக ஞானத்தை சொல்றான், இது பாம்பு இல்ல இது வந்து கயிறு தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு போறான், பாம்பு இல்ல கயிறு தான் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு போறான். அதனால ஆலோகாபாவம் அப்படின்னு நீ சொன்ன, கருப்புன்றது அதுல வந்து ஏறிடப்பட்டதுன்னு சொல்ற. அத மாதிரி இப்ப ஏறிடப்பட ஆரோபிக்கப்பட்டதுன்னு சொன்னாக்க இல்லாத ஒண்ணு இருப்பதாக சொல்லப்பட்டதுன்னு நீ சொல்ற இப்போ ஆரோபிக்கப்பட்டதுன்னு. அப்போ பாம்பு ஞான வரச்ச எப்படி அது பாதிதமா எடுத்தோ அந்த மாதிரி இங்க கூட பாதிதமா சொல்லணும், இங்க கூட பாதிதமா சொல்லணும். நீ வந்து இங்க பாதிதமா சொல்லு, ஏன்னா இருட்டு பாதிக்கப்படுறதுன்னு சொல்லணும். ஆனா யாருக்குமே தெரியலையே, எல்லாருமே என்ன சொல்ல, நீயும் சொல்லணும் ராத்திரி வேலையில கும்மிருட்டு கருள் கருப்பா இருக்கிருட்டு அப்படின்னா நீயும் சொல்றேன் நானும் சொல்லுவேன், லோகத்துல அப்படிதான் விவகாரம் இருக்கு. அந்த கருமைக்கு பாதக ஞானமே கிடையாது, எல்லாருக்கும் கருமைன்னு தோன்றது. ஏறிடப்பட்டது ஆரோபிக்கப்பட்டது இல்லாதது சொல்லப்பட்டதுன்னாக்க யாருக்கு தோஷம் இருக்கோ கண்ணுல அவாளுக்கு வேண்டிதான் அது தெரியும், யாருக்கு கண்ணுல தோஷம் இருக்கோ அவளுக்கு வேண்டிதான் அது தெரியும். ஆனா இங்க எப்படி இருக்குன்னாக்க எல்லாருக்கும் தெரியாது, மொத்தருக்கு ரெண்டு பேருக்கு தெரிஞ்சுக்கு தப்புன்னு சொல்றான், எல்லாருக்குமே தெரியறதே, எல்லாருக்கும் தெரியற சமயத்துல அதை நீ வந்து பொய்யன்னு சொல்ல முடியாது, அத பொய்யன்னு சொல்ல முடியாது. அத மாதிரி பாதக ஞானம் ஏன் வரல, இத மாதிரி இடங்கள்ல பாதக ஞானம் வரணும். நம்ம ஆரோபிக்கப்பட்டதுன்னு சொன்னாக்க பாதக ஜானம் வரணும், அத்வைதிகளை பார்த்து நம்ம இதெல்லாம் கேள்வி கேட்கறோம், அதே வைதேகிகளை பார்த்து இந்த விஷயத்துல கேட்கறோம். என்ன அப்படின்னாக்க இது வந்து கருமைன்றது இல்லாதது ஒண்ணு, இல்லாத கருமையை நீங்க ஏறிட்டு சொல்ற அப்படின்னு சொன்னாக்க அப்போ நீ சொல்லு இது ஆரோபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற சொன்னா அதுக்கு பாதக ஜானம் சொல்லு, யாராவது ஒருத்தராவது இது இருட்டே இல்ல இது பொய்யானது இது உண்மையிலேயே ஆலோகா பாவம் தான் அப்படின்னு யாராவது சொல்றானா, எனக்கு கருப்பா இருக்கு ஒரே இருட்டு கருப்பு அதுல என்னால போக முடியாது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு தான் லோகத்துல பிரயோகம் இருக்கு. அதனால இந்த ஆரோக்கிய ஞானம் சொன்னாக்க அதுல பாதக ஞானம் இல்லையே, பாதக ஞானம் வந்தாதான் அந்த ஆரோக்கிய ஞானம் சொல்லணும், அந்த மாதிரி இல்லையே அது. அதனால ஏறிடப்பட்டிருக்கு, அப்படின்னு நீ சொன்னாக்க அந்த இந்த இந்த ஞானம் ஏறப்பட்ட அறிவு ஆரோபிக்கப்பட்ட அறிவு பொய், உண்மையானது ஆலோகா பாவம் தான் அப்படின்னு தெரியணும். ஒரு ஞானம் வரணும், ஆனால் அந்த ஞானமே வரலையே. அந்த ஞானம் வராததுனால இது வந்து உண்மையா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல, நாங்க வந்து என்ன சொல்றோம், ஒரு அனுமானம் சொல்றோம். இந்த இருட்டு இருக்குதே, தமசானது இருட்டாவே இல்ல, இருட்டாவே இல்ல. ஏன்னா அது ஏன் அது மாதிரி இருக்குன்னாக்க, வெளிச்சம் இல்லை, வெளிச்சமின்மையாக கிரகிக்கப்படுறது கண்ணால, வெளிச்சமின்மையாக கிரகிக்கப்படுறது. வெளிச்சமின்மையாவும் இருக்குது, வெளிச்சம் இல்லை, அப்படிதான் கிரகிக்கப்படுறது. அதனால இது வந்து இருட்டுங்கிறது கருப்பு இல்லை அப்படின்னு அனுமானம் சொல்றோம். அப்படின்னாக்கா அதற்கு சுவாமி என்ன சொல்றாருன்னா, அனுமானம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு இது சொல்லணும், உதாரணம் ஒண்ணு காமிக்கணும். இப்ப ஏற்கனவே நம்ம எல்லாம் சொல்றோம், ஒருத்தன் வந்து மடப்பட்டு போறான், மடப்பட்டியில அடுப்பு பாக்குறான், அதுல நெருப்பு இருக்கு, புகை இருக்கு. அப்ப வந்து நமக்கு ஒரு ஞானம் வருது, எத்திர எத்திர தூமகா சத்திர தோத்திர வன்னி, எங்க எங்க புகை இருக்குமோ அங்க அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். அதுக்கப்புறம் தான் வெளியில போற சமயத்துல எங்கயா போறோம், மலையில புகைய பாக்குறான், உடனே மகானசன் ஞாபகம் வருது. உடனே அவன் சொல்றான், அயம் பர்வதக வன்னிமான் புதக தூமாத். அதோட நிறுத்தல, யதா மகானசா அப்படின்னு சொல்றான். உதாரணம் சொல்லணும். இப்போ நீ என்ன சொன்ன, இந்த தமசானது கருப்பு இல்ல, ஏன்னாக்கா இது ஆலோகா பாவம் தான், அது மட்டும் இல்லாம கண்ணால அப்படி கிரகிக்கப்படுறது அப்படின்னு சொன்ன. அது எங்கயா உதாரணம் சொல்லு, உதாரணம் சொல்லு, உதாரணம் சொல்லுச்சே. இத மாதிரி சொல்லணும், எங்க எங்க ஆலோகா பாவம் இருக்கோ அங்கெல்லாம் கருணை இருக்காது அப்படின்னு சொல்லணும். அது ஏதாவது ஒரு இடம் உதாரணம் சொல்லணும். அப்ப சொன்னாதான் அனுமானத்தினுடைய ரூபமே சித்திக்கும். நீ உதாரணமே சொல்லாக்க அந்த அனுமானமே சித்திக்காது. அதனால இந்த அனுமானம் தோஷத்தோட கூடினது. தோஷத்தோட கூடின அனுமானத்தை சொல்லக்கூடாது, அது விரோதம். அதனால இதுவும் தவறு அப்படின்னுட்டு சொன்னாது. அதுக்கு இவா என்ன பத்தி சொல்றா, எல்லா வாத பிரதிவாதங்கள் தான், அதை ரசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். புரியாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் என்ன இது ரொம்ப போர் அடிக்கிறதுன்னு தோணுறோம். உண்மையிலேயே அற்புதமான வாத பிரதிவாதங்கள் சுவாமி சர்வார்த்த சுத்தியெல்லாம் சாதிக்கிற விஷயம் இது. அது வந்து கொத்திமங்கலம் சுவாமியும் ஓரளவு சாதிச்சிருக்க, அதான் பார்த்து தான் விஞ்ஞாபிக்கிறோம். இத வந்து அவ மேல கேக்குறாவா, இல்ல இல்ல ஆலோகாபாவம்தான் திருஷ்டாந்தம் நாங்க சொல்றோம், உதாரணம் சொல்றோம், அதே உதாரணமா இருக்கட்டுமே. அதனால இதான் இந்த திருஷ்டாந்தம் நாங்க சொல்லட்டுமே, ஆலோகாபாவம் தான் இங்க உதாரணம், வெளிச்சமின்மை அப்படின்றதே உதாரணமா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு, அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்கா, இது பக்ஷம் சாத்தியம் கேது அப்படின்னு மூணு இருக்குது, மூணு இருக்குது. இதுல வந்து பக்ஷமே நீங்க சொல்றது என்ன தெரியுமா, ஆலோகாபாவம் சொல்றீங்க. அதாவது பக்ஷம்னாக்க எதை நாம சாதிக்கிறோமோ, எதை சாதிக்கிறோமோ அது சாத்தியம், அது எதுல இருக்குதோ அது பக்ஷம். இப்போ இந்த மலையானது நெருப்பை உடையது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நெருப்பை உடையது எது, பர்வதம் மலை, அதுதான் பக்ஷம் சொல்றோம். பக்ஷ இந்த பர்வதம் அப்படிங்கிறது பக்ஷம், வன்னிமான் அப்படிங்கிறது சாத்தியம், அதுக்கு ஹேது தூமாத், அதுக்கு உதாரணம் மகானசாக மடப்பள்ளி அப்படின்னு சொல்றோம். இதுதான் கிரமம். இப்போ இங்க பக்ஷம் என்னது, ஆலோகா பாவம் தான், ஆலோகா பாவம் தான் இங்க பட்சம். அதுக்கு அதுக்கு பதில் நீ எதை சாதிக்கிற, இந்த தமசானது இருட்டானது கருப்பு இல்ல அப்படின்னு சொல்றது. இப்போ ஆலோகாபாவத்தை பட்சமா வச்சுண்டு அதுவே உதாரணம் சொன்னியானாக்க, இப்ப நான் வந்து பர்வதமே உதாரணம், பர்வதமே உதாரணம் இது பட்சம் அப்படின்னு சொன்னாக்க அது விரோதம். மடப்புள்ளியில்தான் நான் பார்த்திருக்கேன், எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வன்னிகின்ட்டு நான் மடப்புள்ளியில்தான் பார்த்திருக்கேன். உதாரணத்துல பார்த்தத வச்சுண்டு பக்ஷம் இருக்கே பர்வதம் மலை, அதுல நான் வன்னிய அனுமானம் பண்றேன், நெருப்பு இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றேன். இப்போ பக்ஷமும் ஒண்ணுதான், உதாரணமும் ஒண்ணுதான் சொல்லிட்டாக்க அது பெரிய தோஷம் அனுமானத்துல, அதாவது அது என்ன, நம்ம திருஷ்டாந்தம் வேறையா இருக்கணும், உதாரணம் வேறையா இருக்கணும், பக்ஷம் வேறையா இருக்கணும், சாத்தியம் வேறையா இருக்கணும். அதனால இது எல்லாமே விபரீதமா இருக்குன்னு நீங்க சொல்றது. எதை பெரிய தார்க்கிகின்றவன் அவன் தான் அனுமான பிரயோகம் பண்ணுவான், அவனுடைய அனுமானத்தை பஷ் தேசிய நடிகிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட கவிதார்க்கிக சிம்மம். அதனால இது உங்கள் சித்தாந்தத்துல ரொம்ப விரோதம் வருது. அது பக்ஷமும் திருஷ்டாந்தமும் ஒன்னா எடுத்துனாக்க ஏற்கனவே தான் தெரிஞ்சுருத்தே, உதாரணத்தை தான் நீங்க தெரிஞ்சுட்டீங்களோ இல்லையோ, மரப்புள்ள தெரிஞ்சு விட்டோம் எங்க எங்க புகை இருக்குதோ அங்கங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு விட்டோம். தெரிஞ்சின்ற விஷயத்தையே திருப்பி பக்ஷத்துல நான் சாதிக்கிறேன்னு சொன்னாக்க அதுல என்ன பிரயோஜனம், இதுக்கு சித்த சாதனம்னு தோஷம். இது தெரிஞ்சின்றதையே திருப்பி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது சித்த சாதனம்னு ஒரு தோஷம் சொல்றா, இது நையாயிகன் தான் சொல்லி கொடுத்துருக்கான் நமக்கு. அதனால அவன் பட்சத்திலேயே அந்த தோஷம் வந்துடுறது அது, அதனால அது சொல்லக்கூடாது அது. அதனால இல்ல இல்ல நான் பட்சத்துல முதல்ல தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்காதையே நான் திருஷ்டாந்தமா சொல்றேன்னாக்கா தெரிஞ்சுக்காத உதாரணமா சொல்ல முடியாது. இவன் எப்படி இருப்பான், தேவதத்தன் எப்படி இருப்பான்னா யஜ்யதத்தன் ஒருத்தன் பார்த்திருக்கான், யஜ்யதத்தன் மாதிரிதான் தேவதத்தன் இருப்பான்னு சொல்றான். இப்போ யஜ்யதத்தனை நான் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்தாதான் யஜ்யதத்தன் மாதிரி தேவதத்தன் இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியும். நான் யஜ்யதத்தனையே தெரிஞ்சுக்கல, யஜ்யதத்தன் மாதிரி தேவதத்தன் இருப்பான்னு சொன்னா என்னால எப்படி அர்த்தம் பண்ணிக்க முடியும், அதுவே சித்திக்காதே. அதனால இது திருஷ்டாந்தம்ன்றது வராது, அதனால அதுவும் தோஷம் வந்துடும். அது அது மாத்திரம் இல்ல, இப்ப வந்து அனுமானம் நீ சொன்னியே அதுல ஒரு விரோதம் வருது. இந்த இது இருக்கு பாருங்க, ஆந்தை நேற்று பார்த்து சொன்னோம், ஆந்தைக்கு ராத்திரியில கண்ணு தெரியறது, ஆந்தைக்கு ராத்திரியில கண்ணு தெரியறது. ஆனா அந்த கருமையா இருந்தா கூட கருமை இருக்கு, அது எனக்கும் தெரியுது ஆந்தைக்கும் தெரியுது, ரெண்டு பேருக்குமே கருமைன்றது தெரியுது, மனுஷாளுக்கும் தெரியுது ஆந்தைக்கும் தெரியுது. என்ன சேஷம், அதனுடைய கண்ணுக்கு சக்தி என்னன்னாக்க இருட்டுலயும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். இப்போ நீ கருமை தெரியாது சக்ஷுஷா கிருஷ்யமானத்துவம்னு சொன்ன, கண்ணாலே கண்ணால அறியப்படுவது கண்ணால கிரகிக்கப்படுவது அப்படின்னு சொன்னேன். ஆனா ஆந்தை வந்து கண்ணால கிரகிக்கிறதே, கருப்புன்றத கிரகிக்கிறதே, நானும் கிரகிக்கிறேனே, என் கண்ணாலையும் கிரகிக்கப்படுறது கருமைன்றது, கருமைன்றது என் கண்ணாலையும் கிரகிக்கப்படுறது ஆந்தையினாலையும் கிரகிக்கப்படுறது. ஆனால் வெளிச்சம் இல்லாட்டா கூட வஸ்துக்களையும் அது கிரகிச்சுடுறது, அது ஆந்தையினுடைய கண்ணு கிரகிச்சுடுறது. அங்க வந்து அணைகாந்திகம் வந்துடுறது, அணைகாந்திகம்ன இல்லா நீ சாதிக்கிற எதை சாதிக்கிறியோ அது இல்லைன்னு ஆயிடுறது, இங்க எதை நீ சாதிக்கிறியோ அது இல்லைன்னு இங்க ஆயிடுறது. அதனால இது விரோதம் இது. ஆகவே இது வந்து நீ அனுமானம் எல்லாம் சொன்னேயானாக்க அதுல எல்லாம் விரோதம் தான் இருக்கு, எல்லாம் விரோதமே இருந்தது. அத மாதிரி இந்த ஆந்தை விஷயத்தெல்லாம் நம்ம பதிலாம் சொல்லிட்டோம், மேல மேல மேல சொல்லே போறது. அதனால இந்த மாதிரி கிடையாது, அதனால கருமை இல்ல இல்ல கருமை நேரம் இருக்குது அதுவே திருஷ்டாந்தம் வாங்கிட்டு போயிருந்தான். நான் கருமை நேரம் இல்லேன்னு நீ சொல்லிட்டு இருக்க, நான் கருமை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், இருக்குன்னு சொல்றவனை பார்த்து கருமை நிறத்த உதாரணமா காமிச்சு நீ அத கருமை இல்லேன்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னேனாக்க இது உன்னத பிரபஞ்சம் தானே, அதாவது பைத்தியங்கள் பேசுறா மாதிரிதான் இருக்குது. அதனால சித்தா நான் ஏதோ சித்தாந்தமா சொல்றனோ அதையே ஒத்துண்டு அதுவே இல்லைன்னு நீ சொன்னியானாக்கா. குமாரனை பற்றி பரியாசம் பண்ற ஒருத்தன் பொன்பாக்கம் போனான். பொன்பாக்கம் போனாக்கா அவ வந்து பொண்ணு வீட்டுக்காரா கேட்டா பிள்ளைய பார்த்து, உங்க கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்டா. இவன் பொண்ண பார்த்த உற்சாகம், உங்க கோத்திரம் என்னவோ அதான் என் கோத்திரமோ அப்படின்னு விட்டாங்க. உங்க கோத்திரம் என்னவோ அதுதான் என் கோத்திரம் அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்றார், எதேவ பவதாம் கோத்திரம் ததஸ்மாகம பீதிவத்து. எதேவ பவதாம் கோத்திரம், எது உங்களுடைய கோத்திரமோ அதுதான் எங்களது அப்படின்ற மாதிரி பைத்தியாரணமா பேசுறியே நீ அப்படின்னு பௌத்தர கண்ணனம் பண்றாரு அவர். சுவாமி பைத்தியாரிகள் அத மாதிரி கண்ணனம் பண்றாரு. நாங்க சொன்ன சித்தாந்தத்தை வச்சுண்டு அதை வச்சுட்டே நீ வந்து எங்களை கண்டிக்கிறேன்றியே, அது எப்படி வரும்? ஏன்னா நீ ஒத்துன்ற, நாங்க சொல்றதையே கருமைய ஒத்துட்டு அதை உதாரணமாக சொல்லிட்டு கருமை இல்லைன்னு சொல்ல போறேன்னாக்கா அது எப்படி இருக்கும்? அதனால அது சரியில்லை. அது அதனால உன் சித்தாந்தம் தவறு. அதனால நீ வந்து கருமை, ஏறிடப்பட்ட கருமை, அதாவது ஆரோபிக்கப்பட்ட கருமை இல்லாத ஒண்ணுத்த கருமைன்றது, அதை நாங்க உதாரணமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் விபரீதம். ஏன் அப்படின்னா முயல் கொம்புன்றதே கிடையாது. இல்லாத முயல் கொம்ப பார்த்துட்டு அவனுக்கு எலும்பு எப்படி இருந்தது தெரியுமா? முயல் கொம்பு மாதிரி அவனுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னோம். முயல் கொம்பு மாதிரி அவனுடைய எலும்பு ரொம்ப உறுதியா திருடமா இருந்ததுன்னு சொல்லிடுறோம். அப்போ முயல் கொம்பு நீங்க பார்த்தாதானே அது சொல்ல முடியும். முயல் கொம்பையே பார்த்தது இல்லை யாரும். பார்க்காத முயல் கொம்பை சொல்லி அந்த முயல் கொம்பு மாதிரி இவனுடைய எலும்பு உறுதியா இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொன்னாக்க அது எப்படி விரோதமோ அத மாதிரி இது இருக்கு. அதனால அது சொல்லக்கூடாது. அது மாதிரி ஆரோபிக்கப்பட்டது சொல்றது அப்படின்றது சொல்லக்கூடாது. இன்னொன்னு ஒண்ணு கேக்குறாரு. இப்ப வந்து ஒத்த வந்து கடத்தை பாக்குறான். கடத்துல வந்து கருமை அப்படின்றது எப்படி ஹேதுவா இருக்கும்? ஏன்னா ஒரு இருட்டு, ரொம்ப இருட்டு, துளி கூட வெளிச்சம் இல்ல. அப்போ ஒரு கடம் இருக்கு, அந்த கடம் வந்து வெளிச்சத்தோட பார்க்கறது எப்படி இருக்கு? சோப்பா இருக்கு, சோப்பா இருக்குன்னு தெரியுது வெளிச்சத்தோட பார்க்கறது. சுவாமி இன்னும் அவளை கேக்குற, நீ கருமையே இல்லாத கருமையை உதாரிக்கிறோன்னு நீ சொன்ன. சுவாமி என்ன கேக்குற, இப்ப வெளி சோப்பான கடம் வெளிச்சம் இருக்கிறது நாம அதை பாக்குறோம், ஆனா பயங்கர இருட்டு. அந்த இருட்டுல கடம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எப்படி பார்த்து பார்க்க முடியும்? அது சோப்பா இருக்குன்னு தெரியாது, கருப்பா இருக்குன்னு தெரிய முடியாது. நான் கணக்க கையால தொட்டேன்னாக்கா இந்த அந்த வடிவத்தை ஆகாரத்தை தெரிஞ்சுட்டு இது கடம் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஆனா அதனுடைய வர்ணம் நிறம் இருக்கு பாருங்க, இது சோப்பா இருக்கு கருப்பா இருக்கு, என்னால அது சொல்ல முடியாது, எனக்கு அறிய முடியாது. முதல்ல நான் தெரிஞ்சிருந்தேன்னு சொல்லுங்க, இது சோப்பான கடம் நான் பார்த்தேன் மத்தியானம், அதுதான் ராத்திரி இங்க இருக்குது இருட்டுல, அதனால இது சோப்பா இருக்கும்னு அவனா நான் ஊகிக்கலாம். உண்மையிலேயே அப்ப அந்த கருமையும் தெரியாது, கடமானது சோப்பா இருக்குதா கருப்பா இருக்கானே தெரியாது. அங்க என்ன இருட்டுல இருக்குது ஒரு கடம், அதனுடைய பொரிசத்தை வச்சிருந்தான் நம்ம தெரிஞ்சுப்போம். அதனால நீ வந்து இருட்டுல கருமைன்றதே கிடையாது, இருட்டுல கருமைன்றதே கிடையாதுன்ற. ஆனா ஏறிடப்பட்ட கருமையை கொண்டு நான் இது பண்றேன்னு சொன்னாக்கா, அப்ப இருட்டுல இருக்கிற கடத்தை கையால தொட்டு உணரணும். தொட்டு உணர்ற சமயத்துல அதுக்கு கருமை தெரிஞ்சுதா அல்லது சேப்பு இருக்குது தெரிஞ்சுதா? சோப்பா இருக்கிறது தெரியல, கருப்பா இருக்கிறது தெரியாது, அதை வச்சு நீ எப்படி சொல்லுவ? அதுவும் வராது. அது சரி. இன்னொன்னு ஒண்ணு சொல்றது, நாங்க வந்து ஏற்கனவே ஒண்ணு சொல்றோம், வெளிச்சம் வெளிச்சம் இருக்கு, அதனுடைய இன்மை தான் இது அப்படின்னு நீ சொல்ற. ஆனா அந்த மாதிரி அபாவம்ட்டு இல்ல, அபாவம் தான் தமசுன்றதே நாங்க இல்லைன்றோம், ஏன்னா தனி பதார்த்தம்னு சொல்லிட்டோம். ஆனா நீ என்ன சொல்றேன்னாக்கா, இது அபாவம் தான், அபாவம் சொல்ற சமயத்துல அபாவத்துக்கு கருமை நிறம் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. அபாவத்துக்கு கருமை நிறம் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. அது எப்படி ஆரோபிக்கப்படுகிறது? இல்லாத ஒன்று இங்க இருக்கிறதா காமிக்கப்படுறது அப்படின்னு நீ சொல்றது. அதற்கு சுவாமி என்ன சொல்ற, கிழிஞ்சதை பார்த்தான் ஒருத்தன், கிழிஞ்சதை பார்த்துட்டு வெள்ளி அப்படின்னுட்டு ஆரோபிக்கிறான். கிழிஞ்சதை பார்த்துட்டு கொஞ்சம் ஜொலிக்கிறது, அதை பார்த்துட்டு ஏதோ வெள்ளி காசு இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியுது. இதம் ரஜதம் அப்படின்னு அவன் சொல்றான் அது. ஆனால் அது இருந்தா கிழிஞ்சலுடைய தன்மை எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து, கிழிஞ்சலுடைய தன்மை எனக்கு தெரிஞ்சு விடுத்தோம், கிழிஞ்சல் தான் இது, இதுக்கு இதுல வந்து வெள்ளி இல்லைன்னு தெரிஞ்சு விடுத்தோம். அந்த சமயத்துல நீ இது வெள்ளி அப்படின்னு நீ சொன்ன கூட நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னாக்க எனக்கு தான் கிழிஞ்சவன் தெரிஞ்சு விடுத்தேன். அத மாதிரி கருமை நிறம்ன்றது எனக்கு தான் தெரிஞ்சு விடுத்தேன், ஆலோகா பாவம் தான், ஆலோகா பாவம் தான் இருட்டு அப்படின்னு தெரிஞ்சு விடுத்தோம்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்ச விஷயத்துல எனக்கு வந்து இது வராது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல ஆரோபிக்கிறதுன்றதே வராது எனக்கு. ஏன்னா எனக்கு இது கிழிஞ்சல்னு தெரிஞ்சு விடுத்தோம்னாக்கா அதுல வெள்ளின்னு எனக்கு ஞானம் வராது, ஏன்னா கிழிஞ்சல்னு தெரிஞ்சு விடுத்தேன். தெரிஞ்ச விஷயத்துல எனக்கே வரப்போது அது மாதிரி இதமான ஞானம், அதனால எனக்கு அது வராது. அத மாதிரி ஆலோகாபாவம் தான் இருட்டுன்னு தெரிஞ்சு விடுத்தோம்னாக்கா அது கருமைன்னு எனக்கு எப்படி வரும்? கருமைன்னு எனக்கு வராதே, ஆரோபிக்கிறதே வராதே. நீ ஆரோபிக்கிறது வரும்னு சொல்ற, அதுவும் வரவே வராது. அது சரி, இதுதான் போட்டது. நீ வந்து என்ன சொல்றனாக்கா இது வந்து கருப்பா இருக்கு அபாவம், அது கருப்பா இருக்குன்னு சொல்றேன் அப்படியே ஒத்துண்டாக்கா. ஆமா அபாவம் சொன்னியோ, அபாவம் தானே, அபாவத்தை ஏன் கருப்புன்னு சொல்லணும்? மஞ்சளா இருக்குன்னு சொன்னேன், சிவப்பா இருக்குது, பச்சையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயேன், ஏன் அது சொல்லல? இதன் நீளம் இது கருப்பா இருக்கு அப்படின்னு ஏன் நீ சொல்லணும்? நீ எல்லா கலரையும் சொல்ல, லோகத்துல கலர் எல்லாமே வரட்டுமே, ஏன் கருப்புன்னு தான் வருது எல்லாருக்கும்? ஆரம்பத்திலேயே அதை சொன்னோம், கருப்புன்னு தான் எல்லாருக்குமே தெரியுது, இருட்டு கருப்பு தான், அது வேற எந்த வர்ணத்திலயும் இல்ல அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. அதனால இதுவும் வரலையே அது. அதனால ஒரு பிரகாசமான வஸ்து இருக்குது, அந்த வஸ்துவில கருப்ப வந்து அது இல்ல, அது இல்லாத சமயத்துல கருப்பு இருக்கு அப்படின்னுட்டு ஆரோபிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னாக்கா அது வந்து தவறு அது. ஏன்னாக்கா கருப்பு நிறத்தை தான் ஆரோபிக்கணும்னு என்ன நியமம்? அந்த நியமம் இல்லையே. ஏன் கருப்பு ஒண்டி தெரியறது, மீதி எல்லாம் தெரியட்டுமேன்னு ஒரு கேள்வி கேட்டோம். ஆரோபிக்கிறோம்னு சொன்னாக்கா ஏன் கருப்பு ஆரோபிக்கிறேன்? எத்தவானாலும் சொல்ல சுவாமி சாதிச்சாகும் காலட்சேபத்தை பொழுது, எதை பார்த்தாலும் ஒரு ஒண்ணுமே இல்லை, எதை பார்த்தாலும் பிரம்மன் தான் தெரியறது, சத்து தான் தெரியறது, பிரத்யக்ஷத்துக்கு சத்து இருக்கிறது, அது என்னது? பிரம்மம், அது ஒண்டிதான் தெரியறது அப்படின்னுட்டு அத்வைதிகள் சொல்ற. அப்ப பாஷ்யகாரர் சொல்றது, ஒருத்தன் வந்து குதிரை வேணும்னுட்டு போறான், குதிரை போனோம்னுட்டு போனவனுக்கு அங்க குதிரை இல்லை, எருமை இருந்தது. எருமையை பார்த்த உடனே நம்ம குதிரைக்கு தான் வந்தோம், என் குதிரை இல்லை எருமை தான் இருக்குது, இத்தருத்தன் போய் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறோம். சுவாமி இங்க கேக்குற பாஷ்யக்காரர், அஸ்வார்த்தி மகிழ மகிழ தரிசனே குதவ நிவர்த்ததையே அப்படின்னு கேக்குறார். ஏன் திரும்பிடுறான் சுவாமி சாச்சார், உனக்கு குதிரையும் ஒண்ணுதான் எருமையும் ஒண்ணுதான், ஏன்னா எல்லாமே பிரம்மன் தானே, ஏன் குதிரை எழுத்துனரை போனவன் எருமை எழுத்துனர் தானே, ரெண்டும் ஒண்ணுதானே உனக்கு, ரெண்டும் பிரம்மம் எழுத்துனர் தானே அப்படின்னு சுவாமி கேட்டாகும். அதனால அதே மாதிரி நீ ஆரோபிக்கிறேன்னு சொல்லிட்ட, ஆரோபிக்கிறது எப்படியா இருந்தா என்ன? கருப்பா இருந்தானே, சோப்பா இருந்தா என்ன, எந்த நிறமா இருந்துட்டு போட்டுமே, எதையா ஒன்று ஏறிட்டு போயேன், அது என்ன கருமைய ஒண்டியே ஏறிட்டு நம்ம சொல்லணுமா? கருப்புன்றதுதான் சொல்லணுமா? அது வந்து தவறு. அதுக்கப்புறம் அவா ஒண்ணு சொல்ற, அதுக்கு இல்ல இல்ல அவாவா புண்ணிய பாபங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக எல்லாருக்கும் கருப்பா தெரியுது. அதிருஷ்டம், அதிருஷ்டம்னு அவ சொல்ற. அவாவாளுடைய புண்ணிய பாபங்களை தான் அதிருஷ்டம். அந்த அதிருஷ்டத்துக்கு அனுகுணமாக இந்த தமசானது எல்லாருக்கும் இருட்டானது கருப்பா தெரியுது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னாக்கா அதற்கு பதில் கொடுக்கிறார் சுவாமி. இது விபரீதம். ஏன்னாக்கா அசங்கேயமான ஜீவராசிகள், அசங்கேயமான ஜீவராசிகள், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எண்ணிக்கையே கிடையாது. இவாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதிருஷ்டம் இருக்கு. ஆனா எல்லா அதிருஷ்டத்துக்கும் ஒரே மாதிரி படம் இருக்குமா? எல்லாருமே ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் நிறைய நல்லதும் பண்றோம். அந்தந்த நல்லதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு பணம் கிடைக்கிறது, அந்த மாதிரி கெட்டதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு பணம் கிடைக்கிறது. ஆனா ஒரே தவிர ரெண்டு பேர் பண்ணினா கூட அந்தனுடைய சிக்ஷை இருக்கே, பகவான் கொடுக்கற சிக்ஷை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே, அதனுடைய தாரதமியம் இருக்கே. ஏன்னா அவ பண்ற நல்லது கெட்டதனுடைய தாரதமியமே இருக்கு. பிக்ஷை எழுது, நீ நானும் பிக்ஷை எழுறேன், நீயும் பிக்ஷை எழுறேன். என் ஆம்பியா பண்ணுவான் அந்த காரியத்தை, பிக்ஷன்னு சொல்லக்கூடாது. பெருமாள் சொன்னதுக்கு கோயிலுக்கு இருந்தா போனாவ மனசே வராது. அவ என்ன பண்ணுவா, ஒரு ரூபா கையில போட்டு வரா. இந்த காலத்துல பட்டருக்கு ஒரு ரூபா போட்டா அது எப்படி இருக்கும்? அவர் அதையும் திரும்பவா பாவம், ஒரு ரூபா காயும் ரெண்டு ரூபா காயும் போடுறோம். இன்னொருத்தர் வர்றாரு, அவர் 10 ரூபா 20 ரூபா போடுறாரு. இன்னொருத்தர் 100 ரூபா, இன்னொருத்தர் 500 ரூபா. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, எல்லாரும் தட்டுல சமர்ப்பிக்கிறோம். தட்டுல சமர்ப்பிக்கிறது 1 ரூபாவும் சமர்ப்பணை தான், 100 ரூபாவும் சமர்ப்பணை தான், 500 ரூபாவும் சமர்ப்பணை தான், எல்லாம் சமர்ப்பணை தான். ஆனா அந்த எது சமர்ப்பிக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி பலனும் மாறுற மாறாதா? பெருமாள் வேணாக்கா அதை பார்க்கல, அந்த அர்ச்சகருக்கு எவ்வளவு திருப்தி இருக்கும்? அவர் திருப்தி தான் நமக்கு முக்கியம். அவருக்கு அவருக்கு வந்து நாம எவ்வளவு காசு போடுறோமோ அவ்வளவு அவர் ஜீவன பாவம், அவர் ஜீவன இருக்கு, அந்த ஜீவனத்துக்கு அனுகுணமாக தான் இருக்கும் அது. அந்த ஜீவனத்துக்கு அனுகுணமாக தான் இருக்கும் நம்ம கொடுக்கறது. நாம என்ன சமர்ப்பிக்கிறோமோ அதை கொண்டு அவர் திருப்தியா வளர்த்துவேன். எவ்வளவு கூட அதிகமா கொடுக்குறோமோ அவ்வளவு கூட திருப்தியா வளர்த்துறாரு. அந்த வாழ்த்தே நமக்கு வந்து பெரிய நல்ல அனுகூலங்கள் எல்லாம் பண்ணும். இப்படிதான் லோகத்துல இருக்கு. இது பரிகாசத்துல விஞ்ஞாபிச்சது, எங்க கிரகணியெல்லாம் அது மாதிரி போட மாட்டேன். கிண்டல கோதன வேற யாரையா சொல்ல முடியுமா? அதனால அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி புண்ணியமோ பாப்பமோ எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம், அதுல ஒரே மாதிரி பலன் வராது இல்லையோ? ஒரே மாதிரி பலன் வராது. ஹார்ட் அட்டாக் வருது, எனக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து எத்தனையோ பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. எங்க யூனிவர்சிட்டியில ஒரே சமயத்துல 2022 10 பேருக்கோ 12 பேருக்கோ வந்திருக்கு. அதுல 3 பேரோ 4 பேரோ பழைக்காமலே போயிட்டா, என்னவோ எந்தெல்லாம் எடுத்து பழைச்சிட்டேன். அவ அப்பாவும் வாழணும்னு ஆசைப்பட்டா, அரையனுக்கு ஆசை இருக்கு, ஆனா அவ போவே போயிட்டா. அவ இன்னும் சில பேருக்கு ஆபரேஷன் பண்ணல, சில பேருக்கு ஆபரேஷன் பண்ணினா சில பேர் பிழைச்சா சில பேர் பிழைக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான், எல்லாருக்கும் வந்திருக்கு. அதனுடைய சிவியர்னஸ் எப்படி இருக்கும்? அவ உடம்புடைய சரீர ஸ்தி தானே, அதுக்கேத்த மாதிரிதான் அது தாழ்றதுன்றது. அத மாதிரி ஒரு கர்மா, புண்ணியபாபரூப கர்மா, அந்த கர்மாவனுடைய பலன் இருக்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தினால கருமை தெரியறது, அதிர்ஷ்டத்தினாலதான் கருப்பு தெரியறது. அப்படின்னாக்கா அதுன்னு அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரியுமா கருப்புன்றது? ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரியறது கருப்புன்றது? அப்படி தெரிய வேண்டாமே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் தெரியட்டுமே. எனக்கு கருப்பா இருக்குது, இன்னொருத்தருக்கு வெளுப்பா இருக்கட்டுமே, அது இன்னொருத்தருக்கு சோப்பா இருக்கட்டுமே, ஏன் தெரியல? அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரியறது எல்லாம் புண்ணியபாவத்தினாலேயே நீ சொல்ற, அதுவும் வராதிங்க. ஏறிட்டு சொல்றேன்னா கூட அதுவும் தவறுறது. ஏறிட்டு சொல்றதுன்றது இல்லாத மனத்தை எப்படி ஏறிட்டு முடியும்? என்ன அழகான தர்க்கங்கள் சாதிச்சிருக்காருங்க. அதனால நீ எந்த மாதிரி சொன்னாலும் இந்த இது தமசு இருட்டு இல்ல, அது ஆரோபிக்கப்பட்டது, இல்லாத ஒண்ணு அது, ஆலோகா பாவம்தான் அப்படின்லாம் நீ சொல்ற. அது அத்தனையுமே தவறான சித்தாந்தம் உங்களுது, எதுவுமே அது நிக்காது அதெல்லாம். ஆகவே இந்த ஸ்லோகத்தினால சுவாமி இதை சாதிக்கிற ஆலோகாபாவம்தான் தமசு அப்படின்னு சொல்றதோ, அத மாதிரி கருமைங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றதோ எல்லாம் விபரீதமானது, விரோதமானது. அனுபவ விரோதம், ஸ்ருதி விரோதம், ஸ்மிருதி விரோதம், பூர்வாச்சாரிய சித்தாந்தத்தினுடைய ஸ்ரீசூக்தியினுடைய விரோதம் அது. அதனால அது தவறு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேர்க்கலாம். நாலோக பாவ மாத்திரம் திமிரம் அவிரதம் நீலமித்யேவ திருஷ்டே நைல்யம் து ஆரோபிதம் சேர் கதமிவ ந பவேத் குவாபி கஸ்யாபி பாதா ஆரோபே சாத்ர நைல்யம் ந பவதி நியதம் பாஸ்வரான்யத் சாம்யாத் நாத்ர அதிருஷ்டம் நியந்த்ரு பிரதிநியத குண ஆரோப க்ளுப்தே குருத்வாத் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஆலோகா பாவ மாத்திரம் அதாவது அவிரதம் நீலமித்தியேவ திருஷ்டே, எப்பொழுதும் அவிரதம், விரதம்னா இதுவா இருக்கு, ஆனால் அவிரதம்னா எப்பொழுதும் நீலமித்தியேவ திருஷ்டே, இது கருப்பா இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கப்படுறது. நம்மளால அத மாதிரிதான் பார்க்கப்படுகிறது, கருப்பா இருக்குன்னு பார்க்கப்படுகிறது. அதனால இங்க வந்து நாலோகா பாவம் மாத்திரம், ஆலோக அபாவம், ஆலோக அபாவம் அப்படின்றது கிடையாது, ஆலோக அபாவம் தான் அப்படின்னு வராது. எது அப்படின்னா திமிரம், திமிரம்னாக்க இருட்டுக்கு பேரு. இந்த திமிரமானது இருட்டானது எப்பொழுதும் கருப்பாகவே காணப்படுவதால் ஆலோகா பாவம் அப்படின்னு சொல்ல முடியாது. வெளிச்சமின்மை மட்டும்தான் இருட்டுன்றது அப்படின்னு வராது, அதனால அது தவறு. சரி, அது மாத்திரம் இல்ல, நீ அபாவம்னு சொன்னாக்க அபாவத்துக்கு நிறமே கிடையாதே, லோகத்துல அப்படிதான் பாக்குறோம். ஒரு இன்மை அப்படின்றது ஒரு பாவ பதார்த்தம் இல்ல, அது அபாவ பதார்த்தம், அபாவ பதார்த்தத்துக்கு நிறம்ன்றதே கிடையாது. சரி, இருட்டு இருட்டு கருமைன்றது இருக்கு, உண்மையிலே கருமை இல்லை, அது ஆரோபித்தம் சே நைல்யம் தூ ஆரோபித்தம் சே, இந்த கருமைங்கிறது ஆரோபிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா கருமை நிறம் ஏறிடப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்படின்னாக்கா அது பொய், உண்மையா இல்லை, இல்லாத ஒண்ணு சொல்றோம் அப்படின்னாக்கா அதற்கு பதில் கேக்குற குவாபி கஸ்யாபி பாதக கதமைவனபவே, எங்கேயுமே எங்கேயுமே கருமைதான் தெரியுது, எல்லாருக்குமே கருமைதான் தெரியுது. இருட்டுன்னு சொன்னாக்க கருப்பு, எல்லாத்துலயும் அப்படிதான், எல்லாருக்கும் அப்படிதான், அப்படிதான் தெரியுது. கருமைங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் தெரியுது, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் தெரியுது. ஏன் பாதம் வரல? பொதுவா ஆரோபித ஆகாரம் என்ன அர்த்தம் ஏற்கனவே சொன்னோம், இல்லாத விஷயத்தை இருக்கிறதா சொல்றது. இல்லாத விஷயத்தை இருக்கிறதா சொன்னாக்கா அது வந்து நிச்சயம் பாதிக்கப்படும், நிச்சயம் பாதிக்கப்படும். சந்திரனை பாக்குறான், கண்ணுல அவனுக்கு ஏதோ தகராறு சரியில்லை, தோஷம் இருக்கவே கண் சந்திரனை பார்த்தானா ரெண்டு சந்திரனா தெரியறது. பாஷுக்கார உதாரிக்கிறார் திசந்திர ஜானம் அடுத்த சரத்துல வளர்த்து ஜீவசரத்துல அதெல்லாம் உதாரணம் சொல்ல போறாரு. அப்போ ரெண்டு சந்திரனா பாக்கிறான், இப்ப ரெண்டு சந்திரனா பாக்கச்சு, ஐயோ தோ சந்திரவ் அப்படின்னு ஞானம் வந்தது கிடையாது. தோ சந்திரவுன்னு ஏக ஏவ சந்திரக ஒரு சந்திரன் தான் அப்படின்னு பாதக ஜானம் வருது. அத மாதிரி இதம் ரஜதம் ஞானம் வந்தா நேதம் ரஜதம் சுக்திரேஷா, இது கிழிஞ்சல் தான், இது ரஜதம் இல்ல வெள்ளி இல்ல அப்படின்னு ஞானம் வருது. பாதக ஞானம் வரணும். நீ ஆரோபிதா காரணம்னாக்க நைல்யமானது கருப்பா இருக்கிறதுன்றது ஆரோபிதம் ஏற்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க இங்க வந்து பாதக ஞானம் வரணும். ஆனால் அது வரலையே. ஏன் வரல? அது யாரா ஒத்தருக்காவது வரணும் இல்லையோ? யாருக்கா ஒத்தருக்காவது வந்தாலாவது அப்போ சரி இது ஆரோபிதம் தான் இல்லாததுதான் ஒண்ணு தெரியறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது மாதிரி தெரியலையே. அது மாத்திரம் இல்ல ஆரோபே. சரி நீ சொல்றதே நான் ஒத்துக்கிறேன். இது ஏறிடப்பட்டது இல்லாத ஒண்ணுது இருக்கிறதாக நாம ஆரோபிக்கிறோம் அப்படின்னு ஒத்துண்டா கூட பாஸ்வர அந்யத்த சாமியாது. பாஸ்வரன்னு வெளிச்சம். வெளிச்சம்ன்றது எப்படி இருக்கும்? பல பல பல வளவலையே இருக்க மாதிரி இருக்கும் வெளிச்சம்ன்றது. இப்போ அதனுடைய அபாவம்னு சொல்லிட்டேன். அபாவம்ன்றது கருப்பா ஆரோபிக்கப்படுகிறது இருட்டு அப்படின்னு நீங்க சொன்னேன். அப்போ ஏன் பாஸ்வரத்தை காட்டணும் வெளிச்சத்தை காட்டணும் வேறுபட்டது அப்படிங்கிறது தானே இங்க. வேறுபட்டதுதான் இருட்டு. அதுல எப்படி கருமையும் சொல்றியோ அத மாதிரி வேற வர்ணம் கூட வரட்டுமே. அத கருப்பு தான் வரணும்னு நியதியை எப்படி சொன்னேன்? நைல்யம் நியதம் நபவே அது வராது. ஒரே கருப்பு. ஏன்னா பாஸ்வரத்துக்கு எதிர்த்தட்டு அப்படின்னு தான் சொல்றேன். வெளிச்சத்துக்கு எதிர்த்தட்டு. வெளிச்சத்துக்கு எதிர்த்தட்டுன்னு சொன்னாக்கா அப்போ கருப்பா தான் இருக்கணும்னா வேற ஏதாவது வர்ணத்துல வரலாமே. அந்த நியதி எப்படி இருக்கு லோகத்துல? கருப்பா தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். கருப்பா தான் இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கருப்பா தான் இருக்குன்னு ஏன் தெரியுது? வேற ஏதாவது வர்ணத்துல வரலாமே. ஆனா வரலையே அது மாதிரி. அதனால அது தவறு. அது இந்த நியதி வராது. அதாவது வெளிச்சமின்மை, வெளிச்சமின்மை எதிர்த்துட்டு கருப்பு அப்படின்ட்டு ஒரு நியமத்தை நீ சொல்ல முடியாது. அது சொன்னா விரோதம் தான். அது வரவே வராதே. இல்லாத விஷயத்த நீ எப்படி கல்பிக்கிற அப்படின்னு கேக்குற. அதனால அது வராது. ஆக இந்த எல்லா நிறமும் பொதுதான். அதனால கருமையா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது கலர்லயும் இருக்கலாம். ஆனா இல்லையே அது மாதிரி ஒரே கலர் தான். ஒரே கலர் தான் தெரியறது எல்லாருக்கும். கருமை ஒண்டிதான் கருப்பா இருக்கிறது ஒண்டிதான் தெரியறது. அதுக்கு நீ பதில் சொல்லணும். அது அதனால அது இல்ல. அது அதனால இந்த நியமம்னால சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல, இது வந்து இவா நிறைய சொல்றாது. ஆரோபிசதி நிமித்தான்னு சொல்லணும். அதுக்கு வந்து ஏறிட்டு நீங்களே சொல்றீங்க. இப்போ ஆரோபிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு காரணம் சொல்லணும். காரணம் சொல்லணும். காரணம் சொல்லணும். காரணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளிஞ்சலை பார்த்து வெள்ளி அப்படின்னு ஞானம் வந்தது. கயரை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வருது. ஏன் கிளிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளின்னு ஏன் ஞானம் வந்தது? பித்தளை ஏன் ஞானம் வரல அவனுக்கு? அங்க வந்து நேத்தி காரணம் இருக்கு. ஏன்னா வெள்ளியனுடைய அம்சம் கிளிஞ்சல்ல இருக்கு. அந்த பிரகாசம் இருக்கு. வெள்ளி மாதிரியே பிரகாசிக்கிறதுன்னு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கொண்டுதான் நாம என்ன சொல்றோம்னாக்க இந்த கிளிஞ்சல பார்த்துட்டு இதம் ரஜதம் அப்படின்னு நமக்கு ஞானம் நமக்கு வருது. அதனால அது சொல்றோம். அதனால ஒரு காரணம் இருக்கவே ஒரு நியமத்தை சொல்ல முடியாது. இங்க காரணமே இல்லை. நீ சொல்லு இப்போ ஏன் கருப்பா இருக்கு? அந்த கருப்பா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். இருட்டு கருப்பா இருக்கு ஆரோபிதம்தான். எப்படி கிளிஞ்சல்ல வெள்ளிங்கிறது ஏறிடப்பட்டதோ அந்த மாதிரி நீ சொல்றது ஆலோகா பாவத்துல கருமைங்கிறது ஏறிடப்பட்டதுன்னு நீ சொல்ற வைதேகன். அப்படி சொன்னாக்கா அதுக்கு ஏன் கரும ஒன்றிதான் சொல்லணும்? அப்ப நீ ஒரு ஹேத்துவ சொன்னேன்னாக்கா ஒரு நிமித்தம் காரணம் சொன்னேனாக்கா அதை நான் அங்கீகரிக்கலாம். காரணம் இல்லாதனால நியமம் சொல்ல முடியாது. அப்படியான பல வர்ணங்கள் இருக்கலாமே. அதனால வேற எப்படியா கூட சொல்லிட்டு போலாம். நீங்களே அதை சொல்றீங்க. அதனால ஏன் அந்த இருட்டுன்றது சோப்பா தெரியல, மஞ்சளா தெரியட்டுமே, அல்லது பச்சையா தெரியட்டுமே, கருப்பா வந்து ஏன் தெரியணும்? அது அதனால இது இது வந்து இது தவறது. அதனால என்ன இது வந்து நீ சொல்றதே விபரீதமானது. அது அதனால இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்ல, இப்போ அதிர்ஷ்டம் தான் காரணம்னு நாங்க சொல்றோம். வாவா பண்ண பண்ணி பாப்ப கர்மா இருக்கு, அதனால உண்டாகக்கூடிய பலன் இருக்கும் இல்லையோ, அதனால இது கருப்பா தெரியறது அப்படின்னு சொன்னாக்க அதற்கும் இதே சமாதானம். ந அத்ர அதிர்ஷ்டம் நியந்த்ரு, அதிர்ஷ்டமானது இங்க நியந்திரம் இல்ல, காரணம் இல்ல, இங்க காரணம் இல்ல. ஏன் அப்படின்னாக்கா பிரதிநிகதா அனுகுண ஆரோப கிளத்தே அப்படி நீ என்ன பண்ணணும்னா அதுக்கு கல்பிக்கணும். எல்லாருடைய புண்ணிய பாபமும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால எல்லாருக்கும் கருப்பாவே தெரியறது, எல்லாமே கருப்பா தெரியறது. ஏன் கருப்பா தெரியறதுன்னாக்கா இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி புண்ணிய பாபம்னு நீ சொல்லணும். அது மாதிரி லோகத்துல இருக்கவே இருக்காது. எந்த காரியம் பண்ணாலும் சரி, எல்லாரும் குழம்புதான் பண்றா, ஏதோ எல்லாரும் ஒரே மாதிரி குழம்பு பண்ண மாட்டா, ஒரே மாதிரி பார்த்து பண்ண மாட்டா. ஏன் அப்படின்னா அவருடைய கைராசி, சில பேர் உப்பு அதிகமா இருக்கும், சில பேர் காணம் அதிகமா இருக்கும், சில பேர் புளிப்பு அதிகமா இருக்கும், எல்லாமே அதிகமா இருக்கும், சில எல்லாமே சப்புன்னு இருக்கும். இது என்னன்னாக்கா அவா கை அது, எல்லாரும் குழம்பு பண்ணிட்டா எல்லா குழம்பும் ஒரே குழம்புன்னு சொல்ல முடியாது. அத மாதிரிதான், ஏன்னா எந்த கர்மாவா புண்ணியமோ பாப்பமோ எதுவா இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனா நீ என்ன தெரியுமா பண்ணணும், எல்லாத்துக்கும் கல்பிக்கணும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, அதுக்கேத்த மாதிரி ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்லணும். அது அதனால இந்த மாதிரி கிடையவே கிடையாது, ஆனா நியதமா எதுவுமே சொல்ல முடியாது. ஆகையினால நாங்க சொன்னது நீ கருமை அப்படின்றது ஒன்று இருக்கு, அது இல்ல ஏறிடப்பட்டது ஆரோபிக்கப்பட்டது அப்படின்னு நீ கல்பிக்கணும். அப்படின்னா கல்பிச்சேன்னாக்க இங்க இத்தனை தோஷங்கள் இருக்கு, இந்த தோஷங்கள் எல்லாம் விட்டுட்டு நீ திருப்பி திருப்பி திருப்பி உன்னுடைய சித்தாந்தத்தையே சொன்னியானாக்க அது நிக்காது. அதனால எந்த மாதிரி சொன்னாலும் தமசுன்னு ஒரு பதார்த்தம், அது பார்த்திவ பதார்த்தத்தை சேர்ந்தது, அதை உன்னால மாற்ற முடியாது, அது தனி திரவியம்தான். அது நீ இதெல்லாம் ஒரு யுக்திய வச்சுன்னு சொல்றது, உண்மையிலேயே ஸ்ருதியே நேற்று சொல்லிவிட்டோம், ஸ்ருதியே சொல்றேன், தமகா சரீரம்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால இந்த அத்தனை பிரமாணங்களை கொண்டு பார்த்தாக்க நாங்க சொல்ற சித்தாந்தம் தான் சரி, அது திரவியமா இருக்கு, அதுவும் பார்த்திவ திரவியமா இருக்கு அப்படின்றதுதான் இங்க சரி அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சரிக்கலாம். திமிரம் அவிரதம் நீதமித்யேவ திருஷ்டே நைல்யம் து ஆரோபிதம் சேத் கதமிவ ந பவேத் வாபி கஸ்யாபி பாதஹ க்வாபி. அதுக்கப்புறம் ஆரோபே சாத்ர நைல்யம் ந பவதி நியதம் அதிருஷ்டம் நியந்த்ரு பிரதிநியத குணாரோபக்ளத்தேர் குருத்வாத் கவிதாக்கியகம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. அடியேன்.